طيب، بسم الله الرحمن الرحيم. الحمد لله، هنا فيني باب المرفوعات من الأسماء. فمن اليوم نبدأ إن شاء الله تعالى في باب المنصوبات من الأسماء. On avait dit que les مرفوعات هي عمدة. C'est-à-dire que les مرفوعات sont une عمدة. Ce sont des choses dont on ne se passe pas dans le kalam. La tajid jumla illa wa fiha ism marfou' ala al-aql aql shay. Tu peux trouver du marfou' dans une phrase, c'est lazim. Amma al-mansoubat fa tusamma bi al-fadla. Fadla. Laysa ma'na annahu yustana 'anha. ولكن معنى انك كنت تجد جمله ليس فيها اسم منصوب. ça veut dire c'est que tu trouves une phrase dont il y a pas اسم منصوب et non pas le fait veut dire que le منصوب on s'en passe. il y a des phrases اسم منصوب qui est dedans, il est لازم, obligatoire. mais tu peux trouver des phrases sans اسم منصوب dedans. قال المصنف رحمه الله تعالى في الأجرمية باب منصوبات الأسماء. المنصوبات 15 وهي المفعول به والمصدر وظرف الزمان وظرف المكان والحال والتمييز والمستثنى واسم لا والمنادى والمفعول من أجله والمفعول معه وخبر كان وخواتها واسم إن وخواتها والتابع للمنصوب وهو أربعة أشياء: النعت والعطف والتوكيد والبدل. Donc là, il a cité les 15 mansoubat qu'on a cité. إلا أنه ذكر هنا في المتن 14. Alors qu'il dit qu'il y en a 15. Quand tu les comptes, il n'y en a que 14 la cité. ما والناقص ظننت وأخواته. Il n'est pas cité ظننت وأخواته. Des mansoubat, il y en a d'autres. Là, il cite celles que lui, il veut, qui sont les plus connues. Il y en a d'autres. Que tu prendras, Inch'Allah, dans Al-Mutamima, إذا فتح الله عليك بدراستي. Il y en a d'autres. طيب, question là. Il y a quoi? Al-Mansoubatu 15. Al-Mansoubatu, mais arabe Al-Mansoubatu. Où est le khabar? يحكم على ظاهر جوج تلون أبارون سكو تي فوا إلو الخبر والخبر مرفوع لا إلي منصوب كومون سا سفير أيوا كيسيزون لي شيفر أيوا مبني على الفتح في محل رف خبر. je voulais juste voir si t'étais toujours avec nous dans ce bab là. نعم. de 11 à 19 hormis 12. من 11 إلى 19 إلى 12. طيب. كما ترى بعضها مكررة. Cela revient. Qu'on a appris dans les مرفوعات. Comme, مثلا, خبر كان أو خواتها. On a déjà appris l'ahkam. اسم. إن أو خواتها. On a déjà appris. توابيع. On les a appris. Et ظننت أخواتها. كذلك. Dans les نواصيخ. Le reste, ce sont des choses nouvelles, Inch'Allah. قال في الشرح لما فرغ المصنف رحمه الله تعالى من المرفوعات ذكر المنصوبات وشرع في بيانها وتفصيلها. Donc après, le charih, il explique que maintenant que le صنف a fini avec les مرفوعات, il rentre dans l'explication des منصوبات. والمنصوبات هي الأسماء التي حكمها النصب. ذكر المصنف منها المنصوبات هي الأسماء dont le حكم c'est le نصب par la fatha ou ce qui la remplace. وذكر منها المفعول به d'accord والمصدر qui est le مفعول مطلق ظرف زمان وظرف مكان on les appelle مفعول فيه كذلك ظرف زمان وظرف مكان on les appelle مفعول فيه التمييز المستثنى المنادى المفعول لأجله ونقول كمان المفعول له والمفعول معه إلى آخره فمتى وقع الاسم في أحد هذه المواضع فحكمه النصب وستمر بك مفصلة بابا بابا إن شاء الله تعالى. Donc quand tu verras un ism qui tombe dans l'une de ces situations, son hukm c'est le nasb. Et là il va tout expliquer bab par bab. قال أولا المفعول به مفعول به. قال المصنف رحمه الله تعالى في الأجرمية باب المفعول به وهو الاسم المنصوب الذي يقع به الفعل. C'est l'ism منصوب par lequel allu l'action. Nahu darabu ou darabtu zaydan wa rakibtu al-farasa wa huwa qisman zahir wa mudmar fa zahiru ma taqaddama dhikruhu c'est-à-dire darabtu zaydan wa rakibtu al-farasa wa mudmar et damir qisman muttasilun wa munfasilun attaché, détaché. Enfin, Moutassilu, c'est Na'achar. 12. Moutassil, ils sont 12. Comme dans Khabar, comme dans le Fa'il, Naïb Fa'il, Moutada. Waya darabani, wa darabana, wa darabaka, wa darabaki, wa darabakuma, wa darabakum, wa darabakunna, wa darabahu, wa darabaha, wa darabahuma, wa darabahum, wa darabahunna. Là, ce sont les domaires, le mot de tafila, accroché. Kala fi shar, al-mafrouru bih, ta'arifuhu, la définition, huwa l'ismu l'mansoubu l'azi yaka'u alayhi al-fi'al. C'est l'ismu l'mansoubu sur lequel s'applique l'action. Misaluhu, darabtu zaydan, wa rakabtu l'farasa, kama zakarna. I'arabuhu zaydan wal-faras. C'est quoi l'i'arab? Kullu wahidin minhuma yukallahu mafourun bihi. لوقوع الفعل عليه. Donc tu dis ضربت زيدا زيدا مفعول به منصوب وعلامة نصبه الفتحة والظاهرة والآخره والفرصة كذلك. أنواعه ظاهر ومنمر. Donc هو اسم ظاهر هو ضمير. أولا الظاهر ينصب بالفتحة أو ما نبه عنها في المنصوب par la fatha ou ce qu'il a en place. ينصب بالفتحة إذا كان اسما مفردا. On a pris اسم مفرد. نحو قوله تعالى وقتل داود جالوت. أعرب لي هذه الآية. الواو quand tu viens comme ça tu dis بحسم قبلها. On ne sait pas ce qu'il y avait avant. Enfin, on le sait, mais là, là on se contente du shahid. Des fois, ce n'est pas atf. Non. Daoud, fa'il. Fa'il. نعم انظر الآن تستطيع تعليم شيئا من القرآن جميل على مبارك طيب لست الاسم مفرد أو كان جم تكسير نحو قوله تعالى وبث منهما رجالا فالشاهد رجالا منصوب فاسكسما فول به وينصب بالكسرة إذا كان جمع أنث سالما comme on a appris au début dans Alamat al-Arab. Nahuku lillahi ta'ala khalaqa as-samawati. Khalaqa as-samawati. Khalaqa fi al-madi. Al-fi'il damir mustatir. جوازا تقديره هو والسماوات مفعول به منصوب ورمت النصب به الكسرة الظائرة على آخره نيابة الفتحة لأنه جم ونث سالم قال وينصب بالياء متى إذا كان جم ذكر سالما نحو قوله تعالى لا تتخذوا الكافرين أولياء تكرار الشاهد الكافرين مفعول به بل مفعول اول اتخذ من ماذا من نواسيها من لا من ظن واخواتها من ظن واخواتها دونك الكافرين اسم مفعول اول منصوب ورمت النصب به الياء نيابة عن الفتحة لأنه جام مذاكر سالم والأولياء مفعول ثاني دونك لا الياء علامة نصب في جام مذاكر سالم قال أو مثنى نحو قوله تعالى واجعلنا مسلمين لك في دنو دو مسلم pour toi الشاهد مسلمين مسلمين هنا كذلك جعل من أخوات ظن دونك لو نا هنا ضمير الاول هذا مفعول اول ومسلمين هذا مفعول ثاني منصوب ورمت نصبه الياء نيابه عن الفتحه لانه مثنى جعلنا سي با فعل لا فوتي جعلنا Même pas là. Damir, la safir am. C'est anta, fa'il. C'est anta, fa'il. J'alna. Et anta, j'alna. Muslimaini lak. Qal, wa yunsabu bil alif. Iza kana min asma li khamsa. Nahu qawlihi ta'ala. أوى إليه أخاه. Donc, le nom se fait avec le fat, avec le alif, quand c'est les asmal khamsa, comme dans le verset. Le shahid, أخاه. Mahrum bihi, mansoub, wa ramatu nas bihi. Al-alif, niabatan an al-fatha, li anoum al-asmal khamsa, wa mudaf, wa laha, damirun, mutasil mamni, ala dham, fi mahal, jar, mudaf ilayhi. Donc ça, c'est ما يتعلق بالاسم الظاهر j'hésite à rentrer dans les dhamir pour le faire notre dhamir sapa moi je veux marquer masdar ثانيا مدمر هذا يستنبلا نواصل إن شاء الله أمفهم. ثانيا المذمر هذا الضمير ونوعا متصل ومنفصل كما ذكرنا المتصل هو الذي يتصل بالفعل وهو يا المتكلم ونا متكلم وكاف المخاطب والهاء الغائب هذا الضمائر كما يتخ المفعول به يا متكلم ويا المتكلم وحده نحو ضربني Donc là, ضربني, le ya, هنا, ضمير متصل, مبني على السكون في محل نصب, مفعول به. وهذه النون التي تراها, ضربني, ما هذه النون? تسمى نون الوقاية. C'est un nom qui fait office de passerelle. Car le ya, c'est quoi la haraka qui lui convient à la base? Comme le kasra. Et là, si on finit sur un verbe mardi, c'est quoi qu'on a à la fin? Une fatha. Donc on a besoin de faire une liaison entre le ya et la fatha. Donc on a mis ce noun là pour ça. pour faire la liaison entre le la fatha du dernier harf du ciel et le ya. Nun el wiqaya. Wa inna taqul wa hiya lil mutakallim wa ma'ahu ghayruhu al mu'azzam nafsuhu. Ça on l'a déjà pris auparavant. Nahu darabana. D'accord, darabana fana unana. C'est maful bihi. Qala wa kayf al mukhatab. Le kayf pour le mukhatab, pour l'interlocuteur. Takun maftouhatan ma'a al mukhatib al mufrad al mudhakkar. Nahu darabaka. Je dis ka pour un orateur singulier masculin. Darabaka. Wa takun maksouratan ma'a al mukhatabati al mufradati al muannatha. Nahu darabaki. Quand c'est pour l'oratrice. انتي مثلا ضربك وتتصل بها الميم والالف للدلاله على المثنى المخاطب مطلقا نحو ضربكما كالباز ضربكما الضمير في كو الميم كما ذكر هنا et le alif sont de harf zaid le mim s'appelle l'imad والالف علامات التثنيه سوسون دو حروف سوسون دو حرف لو فري دومير سي كو توصل في الكاف وتتصل بها الميم ادل على الجماعه الذكور المخاطبين نحو ضربكم اي انتم ضربكم لو دومير سي كو اي لو ميم سي علامات جم فقط سا حرف. Donc tu dis koum pour qui? Pour les interlocuteurs masculins. Ay antum. Wa tattasil biha an-nun adallati ala jama'at al-inath al-mukhatabat nahu darabakunna. Lorsque tu fais à des interlocutrices, ay antunna, ça reste toujours kou, le damir, mais tu rajoutes un nun à la fin. Ce nun, c'est un harf dalla ala al-jam. للإناث. Et tu parles à un groupe de femmes. Ce ne sont pas des damaïrs. Darabakunna, le na, ce n'est pas un damir. Le damir, c'est kou seulement. Darabakum, le mim, ce n'est pas un damir. Le damir, c'est kou, fakat. Darabakuma, kazalik. Thumma qal, ha el ghaib. Ha el ghaib. Qu'on emploie pour l'absent. Le ha. Takunu le ghaib, el mufrad, el muzakkar, nahu, darabahu. Donc le hu là c'est pour l'absent singulier masculin. Wa takunu lil ghaibah al mufrada al muannatha nahwu darabaha pour l'absente singulière. Darabaha. Wa tattasilu biha al mim wal alif li dalalati ala al musanna al ghaib mutlaqa. On y accroche le mim et le alif qui prouvent le musanna mixte, soit pour deux hommes ou deux femmes ou un homme et une femme. Nahwu darabahuma. ضربهما ضمير سهو فقط نجد الميم والالف وتتصل بها الميم ودلت ولا جماعه الذكور الغائبين واجد également un mim quand tu dis darabahum le damir c'est ha et le mim c'est un harf zaid وتتصل بها النون ادل على جماعه الاناث واجد النون quand c'est pour un pluriel féminin. Nahu darabahunna. Le damir c'est ha. Nous n'ajoutez quoi? Le nun. L'homme qui t'accoule ou l'homme qui t'accoule. Mais toi, pour que tu saches, en réalité, le damir, il est où? Wal mafroulu bihi fi hadhihi al-amthila damir mutasilun mamniun la yadkhulu i'rab. Wa innama yubna ala ma soumi'a alayhi fa yuqal fi i'rabihi. Donc là il te dit que le damir, donc tous ces exemples qu'on a pris là, c'est maful bihi. Et là il y a cet i'rab qu'on a pris au début. Qala darabani mathalan daraba fi madin mabni la fath wa an-nun lil wiqaya comme on l'a dit wa al-ya damir muttasilun mabniun ala as-sukun fi mahall nasb mafulun bihi wa al-fa'il damir mustatir وجوبا تقديره انا ضمير ضربني le fa'il il est où ضمير مستتر انا sans l'appeler au début. ثم قال المنفصل ضمير كي détaché. فالمند قال المصنف في الأجرمية والمنفصل 12 également ils sont 12 وهي إياي وإيانا وإياك وإياك وإياكما وإياكم وإياكن وإياه وإياها وإياهما وإياهم وإياهن. هذه تسمى ضمير المنفصلة للنصب selon on voit pas comme étant des maful bihi ou des asma mansoubat quand on en a besoin. C'est le domir qui est mansoub, munfasil, détaché. Qala fi sharh wal munfasilu huwa alladhi yanfasilu an al-fi'l fa yataqaddamu alayhi. Ils sont le 12. C'est le domir qui est mansoub, détaché du verbe et qui le devance. Mais ça, c'est pas l'azim. Il peut aussi arriver derrière lui pour d'autres raisons. Il peut arriver derrière lui pour d'autres raisons. Donc, ils sont le 12. 12 domir. Pour le mutakallim, tu dis iyaya wa iyana. Pour le mutakallim, celui qui parle, l'orateur. Le mukhatab, la fun. L'interlocuteur, non. Là, le premier, c'est l'orateur. Deuxième, l'interlocuteur. Iyaka, ay anta. Iyaki, ay anti. Iyakuma, ay antuma. Iyakum, ay antum. Wayakunna, ay antunna. Et le ra'ib, l'absent. Iyahu, ay huwa. Iyaha, ay hiya. Wayahuma, ay huma. Wayahum, ay hum. Wayahunna. Et dans tous ces damaïr, le damaïr, c'est iya, fakat. Et le reste, c'est un harf qui démontre soit le mutakallim, soit le mukhatab, soit le ghaib. Et le damir, c'est iya, wahda. Donc on va lire tout cela rapidement. Wa iyaya, avec une fatha sur le ya, le mutakallim wahdahu, l'orateur seul, singulier, muzakkar. كان مؤنثا ميكست نحو إياي أكرمت سي موا كو تي اونوري وإيانا المتكلم الذي معه غيره لو بلوريال لوراتور المعظم نفسه نحو إيانا أكرمت سي نو كو تي اونوري وإياك للمفرد المخاطر المذكر بو لوراتور سينغولير ماسكولين نحو إياك أكرمت وإياك للمخاطبة المفردة المؤنثة pour l'oratrice singulière نحو إياك أكرمت وإياكما للمثنى المخاطب مذكرا كان مؤنثة pour l'orateur en duel mixte إياكما أكرمت وإياكم للجماعة الذكور المخاطبين pour les orateurs طيب masculin نحو إياكم أكرمت وإياكن للجماعة لجماعة الإناث المخاطبات pour les oratrices نحو عفوا interlocutrice j'ai dit orateur plus tout à l'heure je voulais dire interlocuteur المخاطب c'est interlocuteur عفوا et orateur c'est متكلم celui qui parle. On ne va pas confondre. Donc, مثلاً, tu dis Iyakunna akramtu. Pour des femmes. Interlocutrice Iyakunna akramtu. Wa Iyahu, le mufrad et muzakkar à la ghaib. Pour l'absent, singulier, masculin. Iyahu akramtu. Wa Iyaha, le mufradati et le muannasati à la ghaib. Pour l'absente. Nahu, Iyaha. Akramtu. Wa iyahuma lil musanna al ghaib mudhakkaran kana aw muannatha. Pour les deux absents en duel mixte. نحو إياهما أكرمته. ثم قال إياهم للجماعة الذكور الغائبين وليس أبصى مسكولا نحو إياهم أكرمت وإياهن الجماعة الإناث الغائبات وليس أبصى نحو إياهن أكرمت. Donc après il dit فالمفعول به في هذه الأمثلة ضمير منفصل وهو مبني لا يدخله إعراب وَإِنَّمَا يُبْنَى عَلَى مَا سُمِعَ عَلَيْهِ. Dans tous ces exemples, ma foulbi, c'est le domir. Et il est mukaddam, on l'appelle mukaddam, c'est-à-dire il est avancé sur le verbe. Taïb, donne-moi un exemple de ma foulbi, mukaddam, domir, munfasil, ma'alouf. Ma'alouf jiddan. Donne-moi un exemple d'une phrase avec un maf'oul bihi, damir munfasil. Ok, il y a qu'à Hein? Il y a qu'à na'boudou. Donc, ça répond à ta question ou pas? Taïb, barakallahu fik. Là, il le dit maintenant. Salam ta'koul fi i'rab, nahou kulillahi ta'ala, il y a qu'à na'boudou wa il y a qu'à nasta'in. On a pris la règle dans le 12 de l'Aqidah que si yani, ce qui à la base vient en retard lorsque c'est avancé, yufidu al-hasr. Juste normalement qui vient après, toi tu l'as mis en avant, que ce soit un jar majour ou même ce domir-là, ça a un sens de restriction. Chose limitée. Par exemple, quand tu dis yakan abudu ou yakan astaïn, c'est toi que nous adorons, et c'est auprès de toi que nous cherchons de l'aide. Lorsque si tu avais dit na'buduk ou nastaïnuk, nous t'adorons, cherchons de l'aide auprès de toi. Cela n'empêche pas que tu fasses avec autre que lui. Quand tu dis Iyak et Narboudou, ça veut dire Ma Narboudou, illa Iyak. On n'adore que toi. Adan Yufidul Hasan. Il y a une raison d'utiliser ce uslub. Donc dans les Arabes, Iyya, Damir, Munfasil, Memni, Ala Sukun, Fimahal, Nas, Mafoulun Bihi. Mukaddam. On dit Mukaddam. Pourquoi Mukaddam? Car à la base, Mafoulun Bihi vient après le Fial. Là, on l'a mis avant. والكاف dans إياك للخطاب حرف خطاب مبني على الفتح لا محل له من إعراب فإيا وحدها هي الضمير c'est le يسر moi qui est الضمير واللواحق لها أحرف ce qui était attaché sont des حروف فأليا المتكلم إيايا ولها الغيبة أي إياه والكاف للخطاب أي إياك لا une règle que je vais te donner quelqu'un peut dire pourquoi on dit ضربته et on dit pas ضربت إياه pourquoi ça c'est le قاعدة لا يجوز الانفصال في إمكان الاتصال إلا في حالات qui n'est pas permis de séparer lorsqu'on peut attacher. À part dans des cas précis. Mais quand on détache, le domir, c'est qu'il y a un sens. Il y a une raison. Comme dans Mselen, il y a qu'un narboudou. Pourquoi on ne dit pas narboudouk? Car il n'y a plus le sens de restriction. Mais à la base, tu dis narboudouk. Quand on dit il y a qu'un narboudou, pour dire le has qu'on adore que toi. Donc il y a une raison là. Mais à la base, tu ne peux amener le domir munfasil quand tu peux mettre un domir muttasil. Tu dis pas akramtu ou tu dis pas Zaidun akrama iyahu ou tu diras Zaidun akramahu. Par contre, tu dirais iyahu akrama Zaid. On dirait que Zaid n'a honoré que lui. Là, non, tu pourras le mettre à ce moment-là. T'as coup, tu dis Mathalen darabtuhu. Je l'ai frappé. Mais si tu veux dire que tu as frappé que lui, tu veux dire Iyahu de Rabtu. Je n'ai frappé que lui. Dans tous les exemples-là, ça a toujours ce sens-là. Non. Iyahu, par exemple. Quand il vient mon code d'homme sur le verbe. Quand il vient en avant sur le verbe. كما يقال ما قدم وشأنه التأخير يفيد الحصر les choses qu'on a avancées mais qui à la base doivent venir après ça a sens de restriction c'est limité فهمت المفعول به وسهل t'apprends le ظاهر le sel après les domaires c'est soit domaire متصل مثلا ضربته ou alors منفصل إياه ضربت مثلا عظم فإلى هنا والحمد لله رب العالمين